He who overcomes, I will grant to him to sit down with me on my throne, as I also overcame and sat down with my father on his throne. Naan jayam kondu en pidavunudaiya singhasanathile avarode kooda utkarndathu pola jayam kollugiravan evano avanum ennode kooda singhasanathile utkarumbadikku arul seivan. Velippaduthal 3:21. Yeah, Revelation 3:21. There are so many things, brothers and sisters, that distract us, you know, from seeing that, you know, that promise. And the vaakuthathai paarka mudiyadapadikku nammai gavanathai sidaradikkakoodiya aneha kaaryangal irukkirathu sagodharargale. For that promise to be fulfilled in our lives. Nammudaiya vaalkaiyile andha vaakuthatham niraiveera koodadapadikku nammudaiya gavanam sidaradikka aneha kaaryangal irukkirathu. Ask the Lord, Lord, anything that come between you and me that takes away that sight of the throne of God, Lord, I want to forsake in my life. Andavare, naan andha singhasanathai kaana mudiyadapadikku andha darshanathai kaana mudiyadapadikku umakkum enakkum idaiyile endha kaaryam varugiratho adu eduthu podumbadikku enakku udhavi seiyum endru naam devanudaiyil kekkalam. If we have that prayer, definitely we can become an overcomer. Appadi petta or jabam namakku irukkum endral naam nichayamagume jeyam kollugiravalai maaruvom. So last Thursday, you know, brother Victor was here with us sharing a prophetic word. கடந்த வியாழக்கிழமை சகோதர் விக்டர் அவர்கள் நம்மத்தில இருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். If you had not attended that meeting, if you had not attended அந்த கூட்டத்தை நீங்கள் கலந்து கொள்ளாதவர்கள் இருப்பீர்கள் என்றால், or if you have not listened to the audio or audio message of last Thursday, கடந்த வியாழக்கிழமை நடந்த அந்த கூட்டத்தினுடைய ஒளிப்பதிவை நீங்கள் செய்தியை கேட்காதிருப்பீர்கள் என்றால், please listen to that. தயவு செய்து அதை கேளுங்கள். It's a prophetic word. இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. To the church. சபைக்கு உண்டான அந்த வார்த்தை. He shared from 2 Timothy. அவர் 2 தீமோத்தேயிலிருந்து பகிர்ந்து கொண்டார்கள். Verse 2 Timothy chapter 2 verse 19 to 21. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19 இருந்து 21 வசனங்கள் வரை. You know, we are living in a time where people are straying away from truth. ஜனங்கள் சத்தியத்தை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிற காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். In every church, people are like that. ஒவ்வொரு சபையிலும் ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். Moving away, straying away from truth. சத்தியத்தை விட்டு அலைந்து திரிகிறார்கள். One group following one truth, another following another truth. ஒருவர் ஒரு சத்தியத்தை பிடித்துக் கொள்கிறார், இன்னொருவர் இன்னொரு சத்தியத்தை பிடித்துக் கொள்கிறார். All straying from the truth. சத்தியத்தை விட்டு எல்லாரும் அப்படி வழி விலகி அலைந்து திரிகிறார்கள். So even in the church, you know, some people will, you know, follow truth which they will, you know, stray from the truth and they will upset the faith of some. சபையிலும் கூட अनेகர் ஏதோ ஒரு சத்தியத்தை பிடித்துக்கொண்டு சத்தியத்தை விட்டு விலகி அலைந்து திரிந்து மற்றவர்களுடைய விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறவர்களாக இருக்கிறார்கள். Now that's what we read in verse 18. அதைத்தான் நாம் 18வது வசனத்திலே வாசிக்கிறோம். Men who have gone astray from the truth. சத்தியத்தை விட்டு விலகினவர்கள். And they upset the end of the verse, they upset the faith of some. அந்த வசனத்தின் கடைசிலே சிலருடைய விசுவாசத்தை அவர்கள் கவிழ்த்து போடுகிறார்கள். But nevertheless. ஆகிலும் the firm foundation of God stands, having this seal: the Lord knows those who are his, and everyone who names the name of the Lord is to abstain from wickedness. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. So we heard that, how does the Lord know that I am his, that and you are his? நான் அவருடையவன், நீங்கள் அவருடையவர்கள் என்பதை கர்த்தர் எப்படி அறிவார்? If I abstain from wickedness, then the Lord will know. நான் அநியாயத்தை விட்டு விலகினால் அப்பொழுது ஆண்டவர் என்னை அறிவார். Yeah, everyone who names the name of the Lord is to abstain from wickedness. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கடவன். In simple terms, if you say, what we can say is, that is, if I take sin seriously, இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இதனுடைய பொருள், நான் பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டால், and if I flee from it, நான் பாவத்தை விட்டு விலகி ஓடினால், then the Lord knows me personally. அப்பொழுது தேவன் என்னை தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்வார். Yeah, now and the next two verses, now in a large house there are not only gold and silver vessels but also vessels of wood and of earthenware and some to honor and some to dishonor. Therefore if anyone cleanses himself from these things he will be a vessel for honor, sanctified, useful to the master, prepared for every good work. அடுத்த இரண்டு வசனங்கள். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். இந்த நான்கு வார்த்தைகள் சகோதரர் திரும்ப திரும்ப சொன்னார். அது எத்தனை பேர் ஞாபகம் வைத்திருக்கிறீர்கள்? கனத்துக்குரிய தேவன், ஹானரபிள் வேர்ட், கனத்துக்குரிய வார்த்தை, அண்ட் ஹானரபிள் பீப்புள், கனத்துக்குரிய ஜனங்கள், ஹானரபிள் வெசல், கனத்துக்குரிய பாத்திரம். How does a vessel become honorable? அந்த பாத்திரம் எப்படி கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறது? Verse 21. 21வது வசனம். If anyone cleanses himself from these things. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் then we become honorable vessel. அப்பொழுது நாம் கனத்துக்குரிய பாத்திரமாய் மாறுகிறோம். You know, Brother Victor shared many practical examples. So Victor அவர்கள் அநேக நடைமுறை உதாரணங்களை கொடுத்தார்கள். How we should, you know, abstain from wickedness. நாம் எப்படி அநியாயத்தை விட்டு விலக வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். And from sin. பாவத்தை விட்டு எப்படி விலக வேண்டும்? You know, that was something the Lord spoke to him when he went to a barber shop. ஒரு சலூன்லே பாபர் ஷாப் அங்கே போகும்போது கர்த்தர் அவரோடு பேசின காரியங்கள் அவைகள். It was prophetic for you and me. அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு தீர்க்க தரிசனமாய் வந்திருக்கிறது. Let us, you know, those of you who haven't heard it, please listen to it and take it seriously. இந்த செய்தியை கேட்காதவர்கள் தயவு செய்து அதை கேட்டு அந்த வார்த்தைகளை ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ளுங்கள். So Paul was writing these things to, you know, Timothy. பவுல் தீமோத்தேயுக்கு இந்த காரியங்களை எழுதுகிறார். So he was saying to Timothy, Timothy, if you want the honorable God to use you, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவே கனத்துக்குரிய தேவன் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால், by giving a honorable word, அவர் தம்முடைய கனத்துக்குரிய வார்த்தையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றால், to share among the honorable people, அந்த கனத்துக்குரிய வார்த்தையை கனத்துக்குரிய ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி அவர் கொடுக்க வேண்டும் என்றால், you have to be a honorable vessel. நீ கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்க வேண்டும். You have to abstain from wickedness and sin. நீ அநியாயத்துக்கும் பாவத்துக்கும் விலகி ஓட வேண்டும். And he said you have to cleanse from these things. Verse 21. 21வது வசனத்திலே நீ இவைகளை விட்டு சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். What things? என்ன காரியங்கள்? For everything that is wickedness. அநியாயம், எந்த அநியாயத்தையும் விட்டு விலக வேண்டும். Even things which has the form of evil. அநியாயம், பாவமாய் தோன்றுகிற காரியங்களையும் கூட நாம் விட்டு விலக வேண்டும். You know, Paul, you know, mentioned few things in verses 16 and 22 and 24. பவுல் 16வது வசனம் 22-23 வசனங்களிலே சில காரியத்தை சொல்கிறார். You know, after saying this, you know, he said something before and after, you know, when he, you know, exhorted Timothy to cleanse from these things. இந்த காரியங்களை விட்டு நீ சுத்திகரித்துக்கொள் என்று தீமோத்தேயுக்கு புத்திமதி சொல்வதற்கு முன்னும் பின்னும் ஒரு காரியத்தை பவுல் சொல்கிறார். And he said in verse 16, avoid worldly chatter and empty chatter. Worldly and empty chatter. 16 வசனத்திலே சொல்கிறார், சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. For it will lead to further ungodliness. அவைகளால் அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள். And their talk will spread like gangrene. அவருடைய வார்த்தை அரிப்பிளவை போல படரும். Is it avoid worldly chatter? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. Useless talks, useless empty chatter. உபயோகமற்ற வெற்று பேச்சு, வெட்டி பேச்சுக்கள். Timothy, these things, if you indulge in these things will never make you godly. Timothyve, நீ இந்த காரியங்களிலே ஈடுபட்டால் இவைகளெல்லாம் உன்னை தேவபக்தி உள்ளவனாக மாற்றவே மாற்றாது. But it will lead you only to ungodliness. ஆனால் இவைகளெல்லாம் உன்னை அவபக்திக்கு நேராக நடத்திவிடும். No, the Lord, the Paul was writing these to Timothy. பவுல் இந்த காரியங்களை எல்லாம் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். About ungodliness, he is a wholehearted believer. தீமோத்தேயு ஒரு முழு இருதயமான ஒரு விசுவாசி, அவரை பார்த்து அவபக்தி சென்று விடாதே என்று சொல்கிறார். These things will, you know, will defile you. Indha kaaryangal unnai karaipadithu vidum. And you will not be a useful vessel. Nee oru ubayogamana paathramaa irukka mudiyadhu. All this worldly talks, chatter, these things will lead you to further ungodliness. Indha ulaga pragaramana seergeedana veen pechugal ellam unnai ulagathukku neraaga avabhakthikku neraaga nadathi vidum. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, we are also in the same danger. நாமும் அதே அபாயத்திலே தான் இருக்கிறோம். You know, when we come together for some function in our families, நம்முடைய குடும்பங்களிலே ஏதோ ஒரு நிகழ்ச்சிகளுக்காக நாம் கூடி வரும் பொழுது, there will be unbelievers, அங்கே அவிசுவாசிகள் இருப்பார்கள், unconverted Christians, மனம் திரும்பாத கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள், or even within the church, அல்லது சபையிலே இருக்கிற ஜனங்கள் கூட இருப்பார்கள். No, there will be, there are people who are unconverted here. சபையிலேயும் மனம் திரும்பாத ஜனங்கள் இருக்கிறார்கள். Let's think what we have spoken in the past whenever we had such a gathering in the family. இப்படி குடும்பத்திலே சில நிகழ்ச்சிகள் நடக்கும் பொழுது என்னென்ன காரியங்களை எல்லாம் நாம் பேசி இருக்கிறோம் என்பதை குறித்து யோசித்து பாருங்கள். What do we speak with our unconverted relatives? நம்முடைய மனம் திரும்பாத உறவினர்களோடு எப்படிப்பட்ட சம்பாஷணை நாம் வைத்திருக்கிறோம்? No, do we gladly speak about things which does not help one bit for our spiritual life? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு சிறிதளவும் உபயோகம் இல்லாத காரியங்களை மிகவும் சந்தோஷமாக அவர்களோடு நாம் பேசுகிறோமா? Or do we listen to that empty chatter? அல்லது வீண் பேச்சுகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? Those people, they will speak about cinema and the latest cinema TV serials. அப்படிப்பட்ட ஜனங்கள் இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற சினிமா அல்லது டிவி சீரியல் நிகழ்ச்சி இவைகளை பற்றி தான் அவர்கள் பேசுவார்கள். About new series and recipes, new recipes. புது புது புடவைகள் அல்லது புது சமையல் குறிப்புகள் இவையெல்லாம் அவர்கள் பேசுவார்கள். The new car, the new bike. புதிய விதமான கார் அல்லது புதிய ஒரு பைக் இவைகளை பற்றி எல்லாம் பேசுவார்கள். And they will be talking about the strife between you know mother-in-law and the daughter-in-law in some house, you know. ஏதோ ஒரு வீட்டிலே மாமியார் மருமகள் பிரச்சனை பற்றி பேசுவார்கள். And all speaking behind the back. அவர்கள் எல்லாம் புறங்கூறுவார்கள். Many more things, evil things, wicked things. இப்படி அநேகமான தீய அநியாயமான காரியங்களை அவர்கள் பேசுவார்கள். And Paul said to Paul warned Timothy. Now Paul Timothy-ஐ எச்சரித்தார். Such talk will you know spread like gangrene. இப்படிப்பட்ட வீண் பேச்சுகள் அரிப்பிளவை போல படரும். I don't know how many of you have seen the pictures of gangrene. The gangrene என்று சொல்லப்படுகிற அதனுடைய படத்தை எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. You know, gangrene comes when blood stops flowing in the tissues. இந்த வியாதி இந்த கண்டிஷன் எப்படி வருகிறதா, அந்த திசுக்களிலே இரத்த ஓட்டம் நின்று விட்டால் என்ன நடக்குமோ அதுதான் இந்த அரிப்பளவை. And tissues start dying. அங்க இருக்குறதான அந்த திசுக்கள் எல்லாம் மரித்து விடுகின்றன. No, blood is our lifeline of the body. இரத்தம் தான் நம்முடைய ஜீவ ஓட்டம். In the same way faith is the lifeline of our Christian life, of a person. அது போலவே விசுவாசம் தான் நம்முடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒரு இரத்த ஓட்டம் ஜீவ ஓட்டமாய் இருக்கிறது. You know what Paul was saying to Timothy? பவுல் தீமோத்தேயுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? If you indulge in all this worldly chatter, empty chatters, நீ இப்படி உலக பிரகாரமான வீண் பேச்சுகளிலே நீ ஈடுபடுவாயானால், all this gossiping and you know speaking about others, மற்றவர்களை குறித்து பேசுகிற அந்த புறங்கூறுகிற காரியங்களில் எல்லாம் நீ ஈடுபடுவாய் என்றால், it will bring a spiritual death. அது உனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மரணத்தை கொண்டு வந்துவிடும். Death comes in slowly and even you know at some point it might kill a person. அந்த மரணம் கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெறும். ஒரு இடத்திலே அது வந்து ஒரு நபரை கொல்லுகிற அளவுக்கு கூட அது சம்பவித்து விடும். Sometimes a person is saved only by amputation. ஒரு சில சமயங்களிலே அந்த ஒரு உறுப்பை வெட்டி எடுத்து விட்டதன் மூலமாக தான் அந்த நபரை காப்பாற்ற முடியும். Brothers and sisters, if we are naming the name of the Lord, we have to abstain from all these empty worldly chatters. சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லுகிறவர்கள். நாம் இப்படிப்பட்டதான வீண் பேச்சுகளை விட்டு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். Please ask yourself, if you are in the church for many years and if you are converted, if you are truly born again, whether you know you are so close to your unconverted relative or you are close with some godly brother or sister in the church. நீங்கள் மெய்யாவே ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு சபையில் இருப்பீர்கள் என்றால் உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுடைய ரட்சிக்கப்படாத உறவினர்களோடு எப்படிப்பட்ட சம்பாஷணை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? In which group you feel at home? எந்த அப்படிப்பட்ட நபர்களோடு எந்த ஜனங்களோடு நீங்கள் சுலபமாய் விடுதலையாய் உணர்கிறீர்கள்? அவர்களோடு relatives are the brothers and sisters in the church அப்படி மனந்திரும்பாத உங்களுடைய உறவினர்களோடு நீங்கள் விடுதலையா உணர்கிறீர்களா அல்லது சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளோடு ஐக்கியம் கொள்வதிலே உங்களுக்கு விடுதலை இருக்கிறதா please check yourselves தயவு செய்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் these things will lead you to becoming ungodly இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அவபக்தி உள்ளவர்களாய் மாறுவதற்கு நேராய் நடத்தும் it'll upset not only your faith it'll upset the faith of others இவைகள் எல்லாம் உங்களுடைய விசுவாசத்தை மட்டுமல்ல மற்றவர்களுடைய விசுவாசத்தையும் கவிழ்த்து போடுகிறதா இருக்கும் let us cleanse ourselves brothers and sisters சகோதர சகோதரிகளே நம்மை நாமே நாம் சுத்திகரித்துக் கொள்வோம் otherwise we cannot be a useful vessel in the for the master's use இல்லாவிட்டால் எஜமானன் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாய் நாம் இருக்க முடியாது verse 22 22வது வசனம் says the second thing he says you know now flee from youthfulness அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி you know we have heard through brother Zach you know when Paul was writing to Timothy was about 45 years நாம் சகோதர சகரியா புனரிலிருந்து கேட்டிருக்கிறோம் பவுல் திமோத்தேயுக்கு இந்த புத்திமதி எல்லாம் சொல்லும் பொழுது திமோத்தேயுக்கு வயது 45 he was not in his 20s அவர் திமோத்தேயு தன்னுடைய 20களிலே இருக்கவில்லை so this exhortation is for all of us to married as well as unmarried people in the church எனவே இந்த புத்திமதி சபையில் இருக்கிற திருமணமானவர்களும் திருமணமாகாத நம் யாவருக்கும் இது பொருந்தக்கூடியதா இருக்கிறது if you need to be a honorable vessel நீங்கள் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க வேண்டும் என்றால் you and I need to be a honorable vessel in the hands of God நீங்களும் நானும் தேவனுடைய கரத்திலே ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க வேண்டும் என்றால் we have to flee from youthful lusts நாம் யாரும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓட வேண்டும் especially those who are married குறிப்பாக those of us who are married குறிப்பாக நம்மிலே திருமணமாய் இருக்கிறவர்கள் sometimes we may have a tough partner ஒரு சில சமயங்களிலே நமக்கு கடினமான வாழ்க்கை துணை இருக்கலாம் who does not have good understanding with you உங்களோடு ஒரு நல்ல புரிந்துணர்வு இல்லாத வாழ்க்கை துணை உங்களுக்கு இருக்கலாம் who don't fulfill your needs உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய கூடாத வாழ்க்கை துணை உங்களுக்கு இருக்கலாம் we have to be very careful நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் flee from youthfulness பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுங்கள் that situation the devil can trap people you know by falling into some illegitimate relationship அந்த ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு ஒரு பாவமான காரியத்திலே விழ வைக்கும்படி பிசாசு உங்களை அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் if you are in such any illegitimate relationship நீங்கள் எப்படி நியாயத்துக்கு புறம்பான ஒரு ஏதாவது ஒரு உறவிலே ஈடுபட்டிருப்பீர்கள் என்றால் or in the beginning of any such relationship அல்லது அப்படிப்பட்ட உறவை ஆரம்பிக்கிற நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் in the office or in your neighborhood உங்களுடைய அலுவலகத்திலோ அல்லது உங்களுடைய அக்கம் பக்கத்திலோ abstain from such wickedness இப்படிப்பட்ட அநியாயத்தை விட்டு விலகுங்கள் cut that relationship now itself in your heart உங்களுடைய இதயத்திலே அப்படிப்பட்ட உறவை இப்பொழுதே வெட்டி விடுங்கள் and as Paul said in verse 22 pursue righteousness பவுல் 22வது வசனத்திலே சொன்னது போல நீதியை நாடுங்கள் pursue righteousness faith love peace and with those who call on the lord from a pure heart சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு Paul was emphasizing that you seek the fellowship of godly brothers and sisters in the church சபையிலே தேவபக்தி உள்ள சகோதர சகோதரிகளுடைய ஐக்கியத்தை நாடும்படி பவுல் உற்சாகப்படுத்துகிறார் that you have to seek all these things righteousness love and peace everything faith love peace with you know believers in the church brothers and sisters in the church இப்படி நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி கர்த்தரை சுத்த இதயத்தோட தொழுது கொள்ளுகிற சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளோடு இது சேர்ந்து இதை நாடு என்று சொல்கிறார் don't be alone தனிப்பட்டவனாய் நீ இருந்து விடாதே don't be you know keep yourself isolated from brothers and sisters in the church சபையில் இருக்கிற சகோதர சகோதரிகளிடம் நின்று உங்களை தனியாக பிரித்து நீங்கள் தனியனாய் இருந்து விடாதீர்கள் the devil can easily trap your life அப்படி இருந்தால் பிசாசு உங்களுடைய வாழ்க்கையை மிக சுலபமாக சிறைபிடித்துக்கொள்ள முடியும் fellowship is so important brothers and sisters சகோதர சகோதரிகளே ஐக்கியமானது மிக முக்கியமாக இருக்கிறது the lord knows who are his கர்த்தர் தம்முடையவர்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறார் in the church in our church the lord knows who he is சபையிலே நம்முடைய சபையிலே தம்முடையவர்கள் யார் என்பதை கர்த்தர் அறிவார் if we cleanse ourselves from all this filth இந்த எல்லா அசுசிகளுக்கும் விலக்கி நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது unless இந்த இச்சைகளுக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ளும் பொழுது we will be vessel of honor நாம் கனத்துக்குரிய பாத்திரமா இருப்போம் and again in verse 23 திரும்பவும் 23வது வசனத்திலே but refuse foolish and ignorant speculations knowing that they produce quarrels the lord's bond servant must not be quarrelsome புத்தியினமும் அயுக்தமுமான தர்க்கங்களை தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இருக்க கூடாது refuse you know foolish ignorant speculations that produce only quarrel அயுக்தமான தர்க்கங்களை நீ வெறுத்து விடு அவைகள் சண்டைகளை தான் பிறப்பிக்கும் you know because such quarrels you know lead to what இப்படிப்பட்ட சண்டைகள் எதற்கு நேராக நடத்தும் it lead to an unforgiving spirit ஒரு மன்னிக்க முடியாத ஒரு ஆவிக்கு நேராக நம்மை நடத்திவிடும் you have to be very careful where there is a quarrel between you know in the family among the partners or with the neighbors or with anybody நாம் இப்படிப்பட்ட சண்டை அது எங்கிருந்தாலும் நம்முடைய குடும்பத்திலே கணவன் மனைவியோடு அல்லது வெளியிலே அக்கம்பக்கத்தாரோடு இந்த சண்டையின் ஆவி இருக்கிறது என்றே நாம் அதை நாம் விலக்கி விட வேண்டும் you should seek god you know to sense that quarrelsome spirit அந்த சண்டை பண்ணக்கூடிய அந்த ஆவியை உணர்ந்து கொள்ளும்படியான ஆவியை தேவன் தரும்படி தேவனிடத்தில் ஜெபிக்க வேண்டும் and we have to keep ourselves away from such quarrels அப்படிப்பட்ட சண்டைகளை விட்டு உங்களை தனியே விலக்கி கொள்ள வேண்டும் because you know in each quarrel you know what do you are, what do we try to prove ஒவ்வொரு சண்டையிலும் நாம் எதை நிரூபிக்கிறோம் I am righteous நான் நீதிமானா இருக்கிறேன் and I am great நான் பெரியவன் that is what we try to you know show prove அதைதான் நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நிரூபிக்க முற்படுகிறோம் refuse no bond servant must not be quarrelsome கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனா இருக்க கூடாது if I need to be a vessel of honor I have to keep away from all the quarrels and strife naan devanudaiya karathile oru ganathukuriya paathramaa irukka vendum endral ippadipatta ella sandaigalukkum prachanaigalukkum vilagi irukka vendum no check examine yourself ungalai neengale aaraindhu paarungal we all have quarreled with somebody in our life nammudaiya vaalkaiyile neengal ellarod yaravarodu oru sandai varugirathu at the end of it adanudaiya mudivile what is the result adanudaiya vilaivu enna we lose the fellowship with that person andha nabarodu irukkira nammudaiya aikyathai nam ilandhu pogurom and slowly if you keep the distance slowly unforgiving attitude comes and the idaiveli neengal vaithukondirndal konjam konjamaga and the mannikka mudiyada and the aavi vandu vidugirathu it's very sad even you know after being in the church for many years people are not willing to forgive others sabayile aneha varudangala irunda pinbum மற்றவர்களை மன்னிக்க கூடியவர்களா இருக்கிறது என்பது அது மிகவும் துக்ககரமான காரியம் because they have done something wrong to them இதோ அவர்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு தவறான காரியத்தை செய்திருக்கிறார்கள் because they quarreled in a wrong spirit ஒரு தவறான ஆவியோடு அவர்களோடு சண்டையிட்டு விட்டார்கள் it's very dangerous we can even lose our salvation brothers இது மிகவும் அபாயகரமாக இருக்கிறது அப்படி நிலைத்திருந்தால் நம்முடைய இரட்சிப்பையே கூட இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறோம் so refuse anything every foolish thing that you know produce only quarrels புத்தியினமும் அயுக்தமான தர்க்கங்களை சண்டைகளை பிறப்பிக்க கூடிய இவைகளுக்கு இவைகளை விட்டு விலகி விடுங்கள் you know like this there are many more things which the holy spirit can show us இதே போல பரிசுத்த ஆவியானவர் अनेक காரியங்களை நமக்கு காட்ட முடியும் so that we can cleanse ourselves and abstain from all the wickedness அப்படி காட்டும் பொழுது அவைகளிலிருந்து நம்மை சுத்திகரித்து கொண்டு நாம் நாமே கழுவிக்கொள்ள முடியும் you know I want to show a words in revelation chapter 22 வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரத்திலே ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன் verse 22 verse chapter 22 verse 14 வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனம் 22:14 வெளிப்படுத்தின விசேஷம் 22:14 we can even read from verse 12 12 லிருந்து வாசிக்கலாம் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரமுள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் as well as in all the King James versions this word reads like you know that it says you know blessed are those who obey tamil vedamathilum king james endra aangila moli perpilum karpanigalinpadi seigiravargal baakiyavangal endru irukkirathu but in all other translations you know what does it read matra ella moli perpilum eppadi enna solugiradhu theriyuma it says verse 14 blessed are those who wash their robes தங்களுடைய வஸ்திரங்களை கழுவி கொள்ளுகிறவர்கள் சுத்திகரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இருக்கிறது. Who cleanses them, blessed are those who cleanses themselves. தங்களை தாங்களே சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி இருக்கிறது. So that they may have right to the tree of life and may enter by the gates into the city. அப்படி இருந்தால் அவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் கொண்டு வாசல் வழியாய் அவர்கள் நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியும். See, we cannot have access to the tree of life without cleansing ourselves every day. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவாத பட்சத்தில் அந்த ஜீவ விருட்சத்துக்கு நம்மால் போக முடியாது. Blessed are those who cleanse themselves through wash their robes. Only they will have the right to the tree of life. தங்களுடைய வஸ்திரங்களை கழுவி கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் மட்டுமே ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் கொண்டு அதிலே பிரவேசிப்பார்கள். And they alone can enter by the gates into the city, the New Jerusalem. அவர்கள் மட்டுமே இந்த புதிய எருசலேம் ஆகிய நகரத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசிப்பதற்கு பாத்திரவான்கள். Into heaven. பரலோகத்துக்கு நுழைய பாத்திரவான்கள். You know, Brother Victor was saying the other day, அந்த நாளிலே சகோதரர் விக்டர் அவர்கள் நம்மோடு இந்த காரியத்தை சொன்னார்கள். You know that we can pass through many gates, நாம் செக் போஸ்ட் இங்கே அநேக செக் போஸ்ட்களை நாம் கடந்து சென்று விட முடியும். In one check post, your parents, godly parents might be there. ஒரு செக் போஸ்டாக உங்களுடைய தேவபக்தி உள்ள பெற்றோர்கள் இருக்க முடியும். You can fool them and அவர்களை நீங்கள் ஏமாற்றி விட்டு நீங்கள் அவர்களை அந்த செக் போஸ்டை கடந்து சென்று விட முடியும். And there could be elders, you know, standing in another check post. ஒரு இன்னொரு செக் போஸ்டாக மூத்த சகோதரர்கள் இருக்க முடியும். And you can also even cheat them. அவர்களையும் கூட நீங்கள் ஏமாற்றி விட முடியும். But there is one check post. ஆனால் ஒரு செக் போஸ்ட் இருக்கிறது. Final check post. அதுதான் கடைசியான ஒரு செக் போஸ்ட். Lord himself will be sitting. ஆண்டவர் தாமே அங்கே அமர்ந்திருப்பார். And nobody can escape. ஒருவரும் தப்பிக்கொள்ள முடியாது. Nobody can escape the scrutiny of the fiery eyes of the Lord Jesus. அந்த அக்கினி மயமான இயேசு கிறிஸ்துவின் கண்களினுடைய அந்த தேடுதலிலிருந்து ஒருவரும் தப்பிவிட முடியாது. You know who can pass through that check post? யார் அந்த செக் போஸ்ட்லயே கடந்து செல்ல முடியும் தெரியுமா? Only as we read in verse 14, only those who washed their robes. 14 ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல தங்களுடைய வஸ்திரங்களை கழுவி கொண்டவர்கள் மட்டுமே only those who took sin seriously, பாவத்தை ஜாக்கிரதையாக எடுத்துக்கொண்டவர்கள் மட்டுமே, who fled from youthfulness, அங்கே பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடினவர்கள், from pornography, அங்கே ஆபாச இணையதள ஆபாசத்தில் விட்டு விலகி ஓடினவர்கள், they can enter into the gates, by the gates into the city, அவர்கள் அந்த வாசல் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பார்கள். That is the criteria, brothers and sisters. அதுதான் அதனுடைய நிபந்தனை. We are children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். And one day we are going to be exactly like Jesus Christ. ஒரு நாள் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போலவே அப்படியே மாற போகிறீர்கள். That is what Bible says. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. But that blessing is not for everybody. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதல்ல. 1 John chapter 3. 1 யோவான் 3வது அதிகாரம் verse 2 and 3. இரண்டு மூன்று வசனங்கள். We know that from the middle, we know that when he appears we will be like him. இரண்டாம் வசனத்தின் நடுப்பகுதி, ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று இருக்கிறோம். We'll be exactly like him. நாம் அவருக்கு ஒப்பாயிருப்போம், அவரை போலவே இருப்போம். But who can become like him? யார் அவரை போல மாற முடியும்? Next verse. அடுத்த வசனம். Everyone who has this hope fixed on him purifies himself just as he is pure. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறார். If only I purify myself every day. ஒவ்வொரு நாளும் நான் என்னை சுத்திகரித்தால் மாத்திரமே, cleansing myself in the light of what the Holy Spirit of God shows me, convicts me. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள காரியங்களை காட்டுகிற அந்த வெளிச்சத்தை வைத்து நான் என்னை கழுவி கொள்ளும் பொழுது, then if I do it sincerely, faithfully every day, then on the day when he comes I'll become exactly like him. அந்த காரியங்களை நான் மிகவும் உத்தமமாய் நேர்த்தியாய் நான் கழுவி கொள்ளுகிறதிலே உறுதியாய் இருப்பேன் என்றால் அவர் வருகிற நாளிலே நான் அவரை போலவே நான் இருப்பேன். Paul said in 1 Corinthians chapter 15 பவுல் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் சொன்னார். He said in a moment of time, ஒரு க்ஷண பொழுதிலே, we will become like him. நாம் அவரை போல மாறி விடுவோம். We'll be changed. நாம் அப்படி மறுரூபமாக்கப்படுவோம். Yeah, that transformation will take place only if I cleanse myself today, every day. அந்த மறுரூபமாக்கப்படுதல் எப்பொழுது நடக்க முடியும் என்றால் நான் ஒவ்வொரு நாளும் நான் என்னை கழுவி சுத்திகரித்து கொண்டால் மாத்திரமே நடக்கும். I saw a passage, you know, where, you know, in the Old Testament, how the priest cleansed the temple. பழைய ஏற்பாட்டிலே எப்படி இந்த ஆசாரியர்கள் அந்த தேவாலயத்தை சுத்தப்படுத்தினார்கள், சுத்திகரித்தார்கள் என்று இருக்கிறது. I want to show you words from 2 Chronicles chapter 29. ரெண்டு நாளாகமும் 29ஆம் வசனம் அதிகாரம். You know, the Israelites were so much backslidden. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பின்வாங்கி போயிருந்தார்கள். The people of Judah especially. Yuda, Yudavin kotram. Yeah, Israelites, the 10 tribes of Israel, they were already in exile. And the Israel janangaludaiya 10 kotrangal yerkanave naadu kadathappattu vittargal. But now Judah is also backslidden. Ippozhudhu Yudavum pinvaangi poi vittargal. People have forsaken the Lord. Avargal devane kartharai vittu pinvaangi poi vittargal. They forsook the Lord. அவர்கள் தேவனை கைவிட்டு விட்டார்கள். Turn their faces away from the dwelling place of God. தேவனுடைய அந்த வாசஸ்தலத்தை விட்டு தங்களுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார்கள். That's what we read in verse 6. They have forsaken and turned their faces away from the dwelling place of the Lord. அதைத்தான் நாம் 2 Chronicles 29:6 வாசிக்கிறோம். நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி அதற்கு முதுகு காட்டினார்கள். And there was no devotion. அங்கே ஒரு பக்தி இல்லை. We read in verse 7, they have also shut the doors of the porch and put out the lamps and have not burned incense or offered burnt offerings in the holy place to God of Israel. ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்டபத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். But King Hezekiah, you know, asked the priest to cleanse the temple. ஆனால் எசேக்கியா ராஜா அந்த ஆசாரியர்களை பார்த்து ஆலயத்தை நீங்கள் சுத்திகரியுங்கள் என்று சொன்னார். That's a picture of a body. அது நம்முடைய சரீரத்துக்கு ஒரு ஒப்பனையா இருக்கிறது. We are the temple of God. நாமே தேவனுடைய ஆலயம். We read in verse 15. அதை நாம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். They assembled the brothers, consecrated themselves and went in to cleanse the house of the Lord according to the commandment of the king by the words of the Lord. தங்கள் சகோதரரை கூடி வர செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த ராஜாவினுடைய கற்பனையின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். To cleanse the house of the Lord by the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தையின்படியே கர்த்தருடைய வசனங்களுக்கு ஒத்த வார்த்தையின்படியே ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். Brothers and sisters, let us do it every day. சகோதர சகோதரிகளே, நாம் இந்த சுத்திகரிப்பை ஒவ்வொரு நாளும் செய்யக்கடவோம். Let us keep the body, our body which is the temple of God, pure and holy. தேவனுடைய ஆலயமாயிருக்கிற நம்முடைய சரீரத்தை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமும் தூய்மையுமாய் காத்துக்கொள்ளக்கடவோம். Cleansing ourselves. ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே சுத்திகரித்துக் கொண்டு. By the words of the Lord. ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு. Yeah, that's what it says. They cleansed, they went into cleanse by the words of the Lord. அவர்கள் இங்கே இதை தான் நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வசனங்களுக்கு ஏற்றபடி ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். God speak to us, speaks to us in the church. சபையிலே தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். And we take that word seriously and cleanse ourselves in the light of what we heard. அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு அந்த கேட்ட வார்த்தையின் வெளிச்சத்திலே நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ளக்கடவும். You know how these priests did that? இந்த ஆசாரியர்கள் அதை எப்படி செய்தார்கள் தெரியுமா? We read in verse 16. 16வது வசனத்தை வாசிக்கிறோம். Beautifully it says, so the priest, these priests went into the inner part of the house of the Lord to cleanse it. Verse 16. அந்த ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு உட்புறத்திலே பிரவேசித்தார்கள். Went into the inner parts. அந்த ஆலயத்துக்குரிய உட்புறத்திலே பிரவேசித்தார்கள். To see inside our heart. நம்முடைய இருதயத்துக்குள்ளாக என்ன இருக்கிறது என்பதை காணும்படியாக. Seeking the Lord to show every uncleanness in our hearts. நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு அசுத்தத்தையும் தேவன் நம்மை காண்பிக்கும்படி கேட்கிறவர்களாய். The Holy Spirit of God can show it to us. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை காண்பிக்க முடியும். Go into the inner part. அந்த உள்ளான உட்புறத்திலே பிரவேசியுங்கள். And you know what they did? They brought every unclean thing which they found in the temple of the Lord, they brought out. அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலே கொண்டு வந்தார்கள். In the temple of the Lord, which is our body. நம்முடைய தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற நம்முடைய சரீரத்திலே. Everything, every idol, every sin. எந்த ஒரு விக்கிரகத்தையும் எல்லா பாவத்தையும் we need to bring it out. நாம் அவைகளெல்லாம் வெளியே கொண்டு வந்து விட வேண்டும். In the light of what we heard. நாம் கேட்ட வார்த்தையின் வெளிச்சத்தின்படியே நாம் அதை செய்ய வேண்டும். And you know, finally, what did they do? அவர்கள் கடைசியில் என்ன செய்தார்கள் தெரியுமா? They took it to the Kidron Valley. அதை கீதரோன் ஆற்றுக்கு கொண்டு போனார்கள். They threw it down there. அதை அவர்கள் அங்கே தூக்கி எறிந்து விட்டார்கள். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, let us go to our inner parts. நாம் நம்முடைய உட்புறங்களுக்கு நாம் பிரவேசித்து விடுவோம். Examine our hearts. நம்முடைய இருதயங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். And if any idol, அங்கே ஏதாவது ஒரு விக்கிரகம் இருக்கும் என்றால், any uncleanness, ஏதாவது ஒரு அசுத்தம் இருக்கும் என்றால், any altar for Baal, பாகாலுக்கான ஏதாவது ஒரு மேடை பலிபீடம் இருக்கும் என்றால், let us bring it out. அதை எல்லாத்தையும் நாம் வெளியே கொண்டு வந்து விடுவோம். And with the help of the Lord, threw it out into the Kidron Valley. தேவனுடைய உதவியோடு அவைகளெல்லாம் வெளியே கொண்டு வந்து கீதரோன் ஆற்றங்கரைக்கு கொண்டு சென்று விடுவோம். Do you know what is the significance of this Kidron Valley? இதனுடைய இந்த கீதரோன் ஆற்றினுடைய முக்கியத்துவம் என்ன தெரியுமா? You know, we read of our Lord Jesus. நாம் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். In John 18, he went to the Kidron Valley river. நின்றார். Taking all my sin and your sins, என்னுடைய பாவங்களை உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து அங்கே நின்றார். Took it upon himself and carried to the cross. அதை தன் மேல் ஏற்றுக்கொண்டு அது சிலுவைக்கு அவர் சென்றார். It is in that place he became sin for you and me. அந்த இடத்திலே தான் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமானார். He took all uncleanness upon himself. அவர் எல்லா அசுத்தத்தையும் தன் மேலே அவர் சுமந்து கொண்டார். And that is how we got saved. அப்படித்தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம். Let's do it. Let's go to our inner parts and through everything bring it out. நாம் நம்முடைய உள்ளான உட்புறங்களுக்கு சென்று அவைகளை எல்லாவற்றையும் நாம் வெளியே கொண்டு வந்து விடுவோம். And break every altar for the devil. எல்லா அந்த பிசாசுக்காக போடப்பட்டிருந்த எல்லா மேடைகளையும் தகர்த்து எறிவோம். Let's turn all our devotion to our Lord Jesus Christ. நம்முடைய முழு பக்தி எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புவோம். You know, we read in Judges chapter 6. நியாயாதிபதிகள் 6 அதிகாரத்திலே வாசிக்கிறோம். Judges chapter 6. நியாயாதிபதிகள் 6 அதிகாரம். We all know the story of Gideon. மீதியானியருடைய கதையை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். I just want to mention that before closing. முடிக்கும் முன்பதாக அதை குறித்து சொல்லி முடிக்க விரும்புகிறேன். You know, the power of Midian prevailed over Israel. The power of Midian, மீதியானோருடைய அந்த வல்லமை, verse 2, இரண்டாவது வசனம், the power of Midian prevailed against Israel. மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டது. And in verse 5, the last part, they came into the land to devastate it. ஐந்தாவது வசனத்தினுடைய பிற்பகுதி, இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விடுவார்கள், கெடுத்து விடுதலை வருவார்கள். No, maybe you're like that. ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாம். The power of the devil, power of sin is prevailing over you. பாவத்தின் வல்லமை உங்களை மேற்கொண்டிருக்கலாம். And the devil has come to devastate your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சேதப்படுத்தி போடுவதற்கு பிசாசு உங்கள் வாழ்க்கையிலே வரலாம். But you know how they came out of it? ஆனால் அந்த இஸ்ரேல் புத்திரர் அவர்களை விட்டு எப்படி வெளியே வந்தார்கள் தெரியுமா? How they got saved? அவர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள் தெரியுமா? The one thing the Lord told Gideon is to destroy all the altars of Baal. ஒரு காரியம் ஆண்டவர் அவர்களை செய்யும் சொன்னார், அந்த பாகால்களுடைய பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து போடும்படி செய்தார். Verse 25. 25வது வசனம். The same night the Lord said to him, take your father's bull and second bull for 70 years and pull down the altar of Baal. 25வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான இரண்டாம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து, and cut down the ashram that's beside it, அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு, every idol that you know that is enthroned in our hearts, நம்முடைய இருதயங்களிலே குடிகொண்டிருக்கிற ஒவ்வொரு விக்கிரகத்தையும், it may be legitimate or illegitimate, whatever it is, அது நியாயமான காரியமா இருக்கலாம் இல்ல நியாயமற்ற காரியமா இருக்கலாம், எது எதுவா இருந்தாலும், it may be even a righteous thing, அது ஒருவேளை நீதியுள்ள காரியமாய் கூட இருக்கலாம், but it might, you know, remove the focus that we have on the throne of God. அவைகள் அந்த காரியங்கள் நாம் தேவனுடைய சிங்காசனத்து மேல் வைத்திருக்கிற அந்த கவனத்தை விட்டு நம்மை திசை திருப்பி விட முடியும். Pull down those things. அவைகளை எல்லாம் தகர்த்து போடுங்கள். Bring it out. அவைகளை வெளியே கொண்டு வந்து விடுங்கள். That's what we read in second chronicles bring it out adithan nam rendu naalagamathile vaasithom avargalai veliye kondu vaarungal and the next thing the lord said to gideon in verse 26 gideon edathile innoru kaaryathai adutha kaaryathai aandavar solugirar not only break it down adai thagappadu break the altar of baal பகலுடைய பலிபீடத்தை தகப்பது மாத்திரமல்ல but build an altar to the lord கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டு giving my body as a living sacrifice to the lord every day என்னுடைய சரீரத்தை தேவனுக்கென்று ஒரு ஜீவ பலியாக ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும் my eyes my mind my tongue my heart my every part of me as a living sacrifice to the lord என்னுடைய கண் என்னுடைய நாவு என்னுடைய இதயம் என்னுடைய கரங்கள் ஒவ்வொரு சரீரத்தின் அவயத்தையும் ஜீவ பலியாக தேவனுக்கென்று படைக்க வேண்டும் do it in an orderly manner அதை ஒரு கிரமமாய் செய் build an altar to the lord your god on the top of this stronghold in an orderly manner இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டு you know after that you know what happened அதற்கு பிறகு என்ன நடந்தது தெரியுமா when gideon did that gideon அதை செய்த பொழுது the spirit of the lord came upon him அந்த தேவனுடைய ஆவியானவர் அவன் மீது வந்தார் verse 34 34வது வசனம் so the spirit of the lord came upon gideon அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் he can be filled with the holy spirit every day நீங்களும் பரிசுத்த ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் நிரம்பி இருக்க முடியும் and live cleanse ourselves நாமே நாமே அதற்கு பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் and you know we can be filled and cleanse ourselves நாம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ள முடியும் and then we can be a useful vessel in the hands of the master appozhudhu yajamanudaiya karathile oru upayogamana paathramai nam irukka mudiyum brothers and sisters sagodara sagodrigale let us examine ourselves nammai naame nam aarayndu paarpom let us offer ourselves nammai naame devunukkendru padaippom and bring it out today indha naalile avigalaam veliye eduthu kondu vanduvom everything that is wicked aniyayamai irukkira ovvoru kaaryathaiyum abstaining from wickedness aniyayathai vittu vilaga kadavan endru solliyirukkirathu cleansing ourselves நம்மை நாமே சுத்திகரிக்கிறது prepare for the good work the lord has purpose for us நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற அந்த நற்கிரியைகளுக்கென்று நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய may the lord build us a people like that தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஜனமாய் நம்மை அவர் கட்டுவாராக may the lord help us ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக